அவருக்கு அந்த பெருமை உண்டு. பிரம்மா என்ன சொன்னார், பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமசரிதம் கிருத்னம் உருத்வம் சர்வம் விதந்தே பவிஷ்யதி நதேவா கண்டுதா காவியே காஜிதத்ர பவிஷ்யதி என்று சரஸ்வதி பிரம்மனுடைய நியமனப்படி வால்மீகத்தில் பாதநியாசம் பண்ணினார் என்று சொன்னார். முதல் முதல் சரஸ்வதி பாரதம் வந்தபடியினால சரஸ்வதி பாரதி ஆகலாம், பாரதம் வந்தபடியினால பாரதி ஆகலாம். பாதுகையும் முதல் முதல் சத்தியலோகத்திலிருந்து பாரதத்திற்கு வந்தது, இந்த லோகத்திற்கு வந்தது. ஆகினாலும் பரதனை வந்து அடைந்தபடியாலும் பாதுகைக்கும் பாரதி என்று பெயர். பரதனை அடைந்தபடியாலும் பாரத தேசத்துக்கு வந்து சேர்ந்தபடினாலும் பாதுகைக்கும் பாரதி என்று பெயர். ஆக பாரதின்னா பாதுகையும் சொல்லலாம், சரஸ்வதியும் சொல்லலாம். ஆக பாரதி என்கிற சரஸ்வதியும் பாதுகையாக ஆகலாம். ஏன் கேட்டா சரஸ்வதி எப்படி பாதுகைன்னு சொல்றது அப்படின்னு கேட்டதனா, பாதும் காயதி வக்தீதி பாதுகா அப்படின்னு விக்கிரம் பண்ணமானா பாதுவை பத்தி பேசுறவள், பாதுவை பத்தி ராமாயணத்தில் பேசப்படுகிறது சரஸ்வதியுடைய அனுகிரகத்தினால. சரஸ்வதி வால்மீகி நிலத்தில் பாதநியாசம் பண்ணினது போல பாதுகையும் வால்மீகி நிலத்தில் பாதநியாசம் பண்ணினார் பாதுகா தேவியும். ஆகினால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகைன்னா பத சம்பந்தி பாதம் அப்படின்னா சப்த ராசிகள் பாதம் அப்படின்னாக்க அதனுடைய உபன்யாசம் அதை பற்றின ஒரு பிரசம்சை இருக்க அந்த புகழ காயதீதி பாதுகா. ஆக ராமாயணத்தில் முத முதல் அதுதான் அவதரித்து அதில் பாதுகையினுடைய பிரபாவமானது நமக்கு தெரிகிறது ராமாயணத்தினால. அப்பேற்பட்ட பாதுகை எப்பேற்பட்டவ அப்படின்னா, பாதுகை அனகா என்று சொன்னார். பாதநியாசம் பிரசமம் அனகா பாரதி எத்திர சக்கரே என்று வேத ஸ்மிருதி புராணங்களை காட்டிலும் விலட்சணமானது ராமாயணம். ஏன் வேதமானது பிரபு சம்மிதே என்பார்கள், உண்மையை பேசு அதை பேசாதே என்றெல்லாம் கட்டளை இடுகிறது வேதமானது. ஸ்மிருதியும் வேதத்தினுடைய அர்த்தத்தை பின்பற்றி அதுவும் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை கட்டளையிடுகிறது. ஆக பிரபு சம்மித கட்டளையிடுபவர்களிடத்தில் யாரும் கிட்ட நெருங்க மாட்டார்கள், ஒதுங்கி விடுவார்கள். புராணங்கள் இருக்க புராணங்களுக்கு மக்களை வசப்படுத்தும் தன்மை அவ்வளவு அதிகமாக கிடையாது. ஆக இத்தகைய அகம் குற்றம் இல்லாதது ராமாயணம். ஏன் இது காந்தா சம்மிதை. காந்தா சம்மிதை என்றால் என்ன என்றால், காதலியினுடைய அமுதமொழி போல கதை வாயிலாக விஷயங்களை சொல்லி நம்மை திருத்துகிறது ஸ்ரீமத் ராமாயணம். ஆகையினால அதுக்கு அனகத்துவம், அனகத்துவம் அது என்ன, பாப விரோதித்துவம். பாவங்கள் எல்லாம் கெட்டு அருங்காது. ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணாக்க பாவம் எதுவும் நம்ம கிட்ட வராது. அதே போல பாதுகா சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாலும் பாதுகை பற்றிய பாதுகாசத்தை பாராயணம் பண்ணாலும் நம்முடைய பாவங்கள் தான் தொலையும். பெருமாளுடைய சடாரி நாம் தலையிலே தாங்கும் காலத்தில் இதன் மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் என்று பஞ்சகால பத்ததி என்கிற ஒரு நூல் பேசுகிறது. என்ன பேசுகிறது, விஷ்ணோகம் பாதாம்புஜத்வந்த ரட்சிணீம் சேஷ ரூபிணீம் சிரசா தரையாமி துவாம் பாபன்னாசய பாதுகே. சிரசுல சடாரியை சாதிக்கும் பொழுது பாதுகே என்னுடைய பாவத்தெல்லாம் போக்கும், நீ சேஷரூபிணி எம்பெருமானுக்கு சேஷனாக இல்லாதவன கைங்கரித்தே நீ பண்ணிக் கொண்டிருக்கிறாய், எம்பெருமானுடைய திருவிடுகளை நீ காக்கின்றாய், அப்பேற்பட்ட பாதுகையே என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கு என்று சடாரி சாதிக்கும் பொழுது பிரார்த்திக்கணும்னு சொல்லுவார். ஆக பாதுகையும் பாபத்தை போக்கக்கூடியது, ராமாயணமும் பாபத்தை போக்கக்கூடியது. அதுல மேலும் இது அழகம் பாதுகை எப்படின்னா அர்ச்சா சம்பந்தியா இருக்கிறதுனால ரங்கநாதனுடைய திருடியில எப்ப பார்த்தாலும் பிராதுகை சேவை சாதிக்கிறார். ஆக நித்திய சேவியமாக இருக்கு அப்படின்னால அந்த பாதுகையானது அனகமானது. ஆக பாதநியாசம் பிரதம அனகா பாரதி எத்திர சக்கரே என்றார். யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துயதீனம் சஜானம் ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதா என்றார் வால்மீகி. சகுஸ்த சக்கரவர்த்தியினுடைய தவப்பயனால பூலோகத்திற்கு நீ வந்தாய் பாதுக. முதல்ல அர்ச்சாமூர்த்தியான ரங்கநாதனை அயோத்திக்கு அழைத்து வந்தது நீர்தான். பிறகு ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருந்தாள். யுகாதாரங்கள் பல இருந்தாலும் கூட பெரிய பெருமாள் இருக்கிற அவர்தான் முதல் அர்ச்சையாக ஆனார். ரங்கநாதன் தான் பூலோகத்தில் அர்ச்சாவதாரம் எடுத்த பெருமாளுக்குள்ள முதல் முதல். மற்ற ராமன் கிருஷ்ணன்தான் யுகாவதாரமாக எழுந்திருந்தவர்கள். அவருடைய அர்ச்சை முதல்ல இல்லை, ரங்கநாதனுடைய அர்ச்சை தான் முதல் முதல் பூலோகத்தில் கிடைத்தது. ஆகினால நீ அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய அர்ச்சையினுடைய திருவடியை தாங்குகிறாய் அல்லவா, அப்பேற்பட்ட நீ என்னுடைய சிரசிலேயே நீ பட்டால் எனக்கு அனகத்தம், நீ அனக, நீ பாவத்தை போக்கின்றது குற்றமற்றவர்கள், அதுபோல என்னையும் குற்றமற்றதாக ஆக்குவார். ஆகினால நீயும் பாரதி, பாரதினா இந்த பாதுகையும் பாரதம் என்ற முறையிலும் வந்தது. ஆகினால இவளையும் நாம் பாரதி என்று சொல்லலாம், பாதுகாதேவியே. பகவானோடு இருந்து நீ எப்பொழுதும் எங்களை அனுகிரகிக்கிறாய் பாதுகை. பகவான் இல்லா கூட தனியாக வந்து நீ அனுகிரகிக்கிறாய், உனக்கு ஒரு சிறப்பு. ஆகினால நீ பரதனோடு வந்து உலகத்தை அனுகிரகிப்பதற்காக நீ வந்து சேர்ந்தாய். ஏதேகி சர்வலோகஸ்து இந்த ஸ்லோகமே பகவானுக்கு பாதுகையுடைய மேன்மையை உணர்த்துகிறது. ஆக பகவானை விட பாதுகை மிகச் சிறந்தது. பகவான் இருந்த இடத்திலிருந்தே அனுகிரகிப்பான், பாதுகை பக்தருடைய இடந்தோறும் சென்று அங்கெல்லாம் அனுகிரகிக்கும். வாசம் திவ்யாம் திசது வசுதா சோக்ர ஜன்மா முன்னே. அப்பேற்பட்ட பாரதியானவள் சரஸ்வதியானவள் வால்மீகியிடம் வந்து ராமாயணத்தை தோன்றும்படியாக செய்தார். பாதுகே, நீ என்ன அபிமானித்து என்னிடம் வந்து எனக்கு செய்யணும் தெரியுமா, சகஸ்திரம் செய்ய அனுகிரகிக்கணும். பாதுவா சாகரத்தை ஏற்றுவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் அல்லவா, அது உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு கிடைக்கணும். இதுவும் ராமாயணம் தான். இது பாதுவா சாகசிரம். ஏன் அப்படின்னு கேட்டா ராமசம்பந்தி ராமம் சரிஞ்சா, ராமசம்பந்தி ராமம்னா இந்த பாதுகையை சொல்லலாம். ராமனுடைய திருடி சம்பந்தப்பட்டதாக இருக்கு இல்லையா. ஆகினால சஸ்ய அயனம் ராமாயணம். ஆக ராமம் என்றால் ராமசம்பந்தியான பதத்திரம் பாதுகையை பேசுகிறது, அதனுடைய அயனம்னா சரித்திரம். அதனால ராம் பாதுகா சகசிரமும் ராமாயணம் தான் பாதுகா சரித்திரம். பிரம்மாவிடமிருந்து வந்து சரஸ்வதி ராமாயணத்தை பிரம்மா ஆராதித்த ரங்கனோடு வந்த நீ என்னை அருளி பாதுகா சகசிரம் ராமாயணத்தை தோன்ற செய்ய வேண்டும். ஆக ராமாயணம் பாதுகாயணம். ஆக பாதுகாயணமாகிற ராமாயணம் என் மூலமாக வெளிவர வேண்டும். வால்மீகி முனிவர் மூலமாக சரஸ்வதி வந்து எப்படி ராமாயணத்தை தோன்ற செய்தாலோ அதே போன்று நீ என்ன மூலமாக பாதுகாயணம் என்கிற ராமாயணத்தை தோன்ற செய்வாயாக. வசுதா ஸ்தோத்ர ஜென்மா முனிர்னே. அந்த அதுபடி பாதுகையுடைய பெருமையை பேசிய வால்மீகி முனிவர் என்னை அருளட்டும் என்று பேசுகிறார். அனகான் வாசம் விசது நல்ல வாக்க கொடுக்கணும், அழகாக இந்த பாதுகாசத்தை நான் ஏற்றணும் என்று. இதில் என்ன சுவாரஸ்யம், வசுதா ஸ்தோத்திரம் என்றால் பூமிக்கு காதுன்னு பேர். அதுல ஜென்மன்னா பிறவியை உடையவர். பூமிக்கு காது இது அப்படின்னா அங்க எங்க புற்று இருக்கும் இல்லையோ, புற்றுகளை பூமிக்கு காது என்று சொல்லுகிற வழக்கம். ஆக புற்றில் தோன்றியவர் வால்மீகி, வால்மீகன்னா புற்று, அதுல தோன்றியவர் வால்மீகி. ஆக புற்றுல தோன்றவருக்கு எப்பொழுதும் சர்ப்பத்தோட பழக்கம் உண்டு இல்லையா? புத்திர சர்ப்பங்களும் வசிக்கிறது. வால்மீகி புத்திர தோன்றினார். புத்திர இருந்தவருக்கு தன்னோடு உடன் பழகிய சர்ப்பங்கள் இருக்க சர்ப்பத்தினிடத்திலையும் பிரீதி இருக்கும். என்ன கூட இருக்கோ இல்ல கூட பயணத்தினால நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். நானும் ஒரு சர்ப்பத்தினுடைய சிஷ்யன் தான் அப்படின்னா அப்புள்ளார் சிஷ்யன்னா அப்புள்ளார என்ன சாதிக்கிறார் தெரியுமா? சுவாமி தேசியன் உலகத்துல அஸ்ரௌஷம் சேஷகல்பாது அகமபி என்று சேஷகல்பாது என்று அப்புள்ளாரை பேசுகிறார். அப்புள்ளார் சேழனை போன்றவர். காரணம் சேஷன் எப்படியானவர் ஆயிரம் வாயுகளால் உதேசிப்பனோ அதை மாதிரி ஒன்றாக உதேசித்தார் போலும் அப்புள்ளார். ஆக சேழனுக்கு சமானம் அப்புள்ளார் என்று சொல்கிறார். அப்புள்ளாருடைய சிஷ்யன் இவர். ஆக ஒரு சர்ப்பத்தினுடைய சிஷ்யனாக நான் ஆயிட்டேன். அது மாத்திரமல்ல நான் ஒரு சர்ப்பத்தினுடைய பிள்ளை கூட என்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டவனா அனந்த சூரி சூனவே அபிநந்தமான வைபவா. அனந்த சூரி சூனவே என்று கொண்டாடுகிறோம். அனந்த சூரியனுடைய பிள்ளை. அனந்தன்னா பாம்புக்கு பேருண்டோ இல்லையோ? அப்பாவுக்கு அனந்த சூரியன் பேரு, பாம்புக்கு அனந்தன் உண்டு. அதனால நான் ஒரு பாம்பினுடைய பிள்ளை. அதனால வால்மீகி என்னை பூர்ணமா அனுகிரகிப்பான். வால்மீகி புத்துல தோன்றினார். புத்துல பாம்பு நிறைய இருக்கும். பாம்போட அவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகையினால அதே மாதிரி பாம்பனுடைய சம்பந்தம் பெற்றவன் நான். பாம்பனுடைய சிஷ்யன், பாம்பனுடைய பிள்ளை. ஆகையினால என்ன வால்மீகி ரொம்ப கிருபையாக என்னிடத்துல அனுகிரகம் பண்ணுவான் என்று என்னை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். மேலும் இதுவரையிலும் வணங்க வேண்டியவர்கள் எல்லாம் வணங்கி ஆயிடுச்சு. இனி பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணும். பாதுகையை பிரபாவத்தை வெளியிட்டவா நம்முடைய ஆச்சாரியா. எல்லாரையும் வணங்கிய பிறகுதானே காரியத்தை தொடங்க வேண்டும். ஆக இனிமே பாதுகா சகசர ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசியன். வால்மீகி மகாகவி பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா அது உச்சிதம். பாதுகையை பற்றி அவர் பேசினது. நீர் சாமானியப்பட்டவர், நீர் போய் பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணலாமோ அப்படின்னு அதுக்கு சுவாமி தேசியன் கேட்கிறார். பாதுகா ஸ்தோத்திரத்தை நான் பண்ணினால் பாதுகைக்கு குறைவா தோஷமா இல்ல ஸ்தோத்திரத்தை பண்ணதுனால எனக்கு குறைவா எனக்கு தோஷமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பாதுகையை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ணா பாதுகைக்கு எந்த விதமான தோஷமும் வராது, அதனால பாதுகா ஸ்தோத்திரம் நான் பண்ணலாம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் பாதுகாஸ்தோத்திரம் பண்ணுவதனால எனக்கும் தோஷம் வரா. ஆக பாதுகாஸ்தோத்திரம் பண்ணுவதனால பாதுகைக்கும் தோஷம் இல்லை, கர்த்தாவான எனக்கும் தோஷம் இல்லை, பாதுகைக்கு தோஷம் இல்லை அப்படின்னு கேட்டா அதை வெளியிடுகிறார். நீச்சே பிகந்த மம மூர்தனி நிர்விசேஷம் சுங்கேபி என் நிமிஷத்தே நிகமோத்தமாங்கே வாசேதசப்பிரபிருதிபிஹி பிரதமோ பகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோ யுகந்தது. அந்த ரங்கநாதனுடைய சந்நிதியில பாதுகை சாதித்து சகசரம் பண்ணும்படி ரங்கநாதன் பாதுக பாகவதா இவ்வளவு பேர் நிபுணம் பண்ண பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணணும் ஒரே ராத்திரிலேயே சொன்னா என்னால முடியாதுன்னு சுவாமி தேசியன் சாதிச்சுட்டார். அனாவசியமாக பாகவதாபச்சாரம் வரும். அவரோ பரம பாகவதம், அவர் என்னை போட்டியில ஈடுபடுத்துகிறார். பாகவதாவோட போட்டியோட எனக்கு இஷ்டம் இல்லை என்று நான் ஒதுங்கிவிட்டேன். அப்படி இருந்த சமயத்தில் ரங்கநாதன் சன்னதியில எனக்கு பாதுகையை சாதித்து தலைமையிலே வச்சு சாஸ்திரம் பண்ணணும் அப்படின்னு ரங்கநாதன் சன்னதியில நேரம் அவருடைய கண்பார்வையில தான் ரங்கநாதன் நியமித்தான். இல்லாதவனா அன்னைக்கு அந்த கோட்டில எல்லாரும் சொல்லுவானே என்ன பாத்தி தலைமையில பாதுகையை அமர்ந்து அவளும் நியமித்தான். பக்கத்தில் இருக்கிற பாகவதால் எல்லாரும் எப்போ ஒரு பாகவதால் சொல்றாலோ அது வந்து போட்டியாக நினைக்க வேண்டாம், இது மூலமாக ஒரு கிரந்தம் அவதரிக்கட்டுமே, அதனால பாதுகையை பற்றி சாசனம் பண்ணணும் அப்படின்னு பாகவதாலும் நியமித்தான். ஆக இவருடைய நியமனத்தின் பெயரில் தான் மருதாசனம் பண்ண நான் ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது அந்த கோஷ்டியில பாதுகையானது அல்பனான என் தலைமையிலும் வந்து அமர்ந்தது. அதே மாதிரி இந்த பாதுகை எங்க இருக்கு தெரியுமா, உயர்ந்ததான உபரகத்திலையும் இருக்கு. உபரகத்துக்கு என்ன பேரு, வேத சிரஸ்ன்னு பேரு. ஆனா அந்த சிரஸ்லையும் பாதுகை அமர்ந்திருக்கிறது, என்னுடைய சிரஸ்லையும் பாதுகை அமர்ந்திருக்கிறது. ஆகினால பாதுகைக்கு என்னிடத்துல ரொம்ப எனக்கு ரொம்ப சௌலபியம் உண்டு. என்னிடத்துல பாதுகைக்கு அபாரமான வாத்சல்யம் உண்டு, கருணை உண்டு. ஆனவே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு தைரியம், உற்சாகம், சாமர்த்தியம் எல்லாம் இப்ப வந்துடுச்சு. நீ கவலையே இல்லை. அதனால பாதுகாப்பு நான் பண்ண போறேன் அப்படி என்னால் தேசியம் சௌலபியம். பாதுகைய சகாரி இருக்க என்ன சௌலபியம் பாதுகைக்குன்னு கேட்டா சடாரி சாதிக்கிறார். சடாரி சாதிக்கும் பொழுது ஏழைகள் தலையிலேயே சடாரி சாதிக்கிறார். மன்ன மொத்தம் வந்தான ஏழைகள் அவனிடத்திலேயும் சாதிக்கிறார். பரம ஆச்சாரியாளத்தில் வந்தாருன்னா அவள தலையிலையும் சாதிக்கிறான். ஆக இந்த பாதுகையானது எல்லோருக்கும் சுலபமாக எல்லாருக்கும் கிடைத்ததற்கு உரியதாக இருக்கிறது. அதனால பாதுகைக்கு சௌலபியம் ஜாஸ்தி. அந்த பாதுகையை தலையில தாண்டுவதால எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாரு. இப்படி எல்லா தலையிலையும் வைக்கிறாளே நம்ம கொண்டு போய் அப்படின்னு பாதுகைக்கு சந்தோஷமே தவிர பாதுகைக்கு தெளி கூட கோபம் இல்லை. அதான் சொன்னார், நீச்சேபிஹந்த மம மூர்த்தி நிர்விசேஷம். நீச்சனான என்னுடைய தலையிலும் துங்கேபி என்விஷதே நிகமோத்தமானங்கே, மிக உயர்ந்ததான உபநிடத்து என்று சொல்லக்கூடியதான வேத சிரசிலும் ரெண்டு இடத்துலையும் நீ இருக்க தெரிஞ்சுதா. பிராஜேதச பிரபுதிவிகி பிரதமோ பகீதம். நானா ஆரம்பிக்கல. இப்ப வால்மீகி போன்ற மகரிசிகள் காட்டிய வழியிலேக்கு நான் பேச போகிறேன். வால்மீகி, அப்புறம் வசிஷ்டர், அப்புறம் பரதம், அப்புறம் சுகாதிகள்லாம் கூட பாதியை பற்றி எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உண்மையிலே வேத சிரஸ்தை விட வால்மீகியுடைய சிரஸ் பயன்றதா மட்டமானதா, மட்டம்தான் சொல்லணும் எல்லாரும். ஆக வால்மீகியுடைய சிரஸ்லேயே வந்தது அவனுக்கு இல்லையோ, அதனால அதனுடைய சௌலபியத்தை பார்த்து எல்லோரும் பாதுகா விஷயத்தில் இணைந்து போடுறாங்க, கொண்டாடுகிறார்கள். வால்மீகி முக்கியமாக ராமனைத்தான் பாடினார். பாதுகைய ஏதோ கொஞ்சம் ஆரம்பத்தில் பாதுகையை பற்றி பாடினார். ராமன் திரும்ப எழுதியுள்ள போது பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிப்பதாக அங்கே கொண்ட பாதுகையை பாடினார். ஆக முதலிலும் முடிவிலும் பாதுகையை பற்றி சிறிது பேசினாரே ஒழிய முழுக்க 24,000 ஸ்லோகத்தில் 23,500 வரலும் மேல கூட இருக்கலாம். அத்தனை சோகங்களால ராமனை பற்றி தானே பேசுறார். ஏன் ராம பாதுகை யுகவாதாரத்தில் வந்தது. அந்த யுகவாதாரத்தில் இருந்த ராம பாதுகை வால்மீகி நேர சேவிச்சாரா, நேர சேவிக்கல. பின்னாடி பிரம்மா அனுகிரகத்தினால பரமாயணம் பண்ணுன்னு ஒரு பாடதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணினார். மானசீகமாக தான் சேவிச்சார் பாதுகைய வால்மீகி. ஆனா உட்கண்ணால பார்த்தான்னு சொல்றேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சுவாமி ஜெயசிங் சாதிக்கிறார், ரங்கநாதனுடைய பாதுகைய ரெண்டு கண்ணாலும் தினந்தோறும் சேவிக்கிறேன். நிச்சயம் கேட்டுங்க காலத்தில் ரங்கநாதன் சன்னதிக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு கஷாயம் வாங்கிட்டு திருத்தராயை பெற்று வெந்தோட வாங்க. ஆகையினால வால்மீகி விட எனக்கு ஒன்று உயர்வு இருக்கு. பாதுகையினுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய இருக்கு. பாதுகையினுடைய பெருமையை பேசி இந்த வால்மீகி முனிவருடைய அனுகிரகத்தினால எனக்கு உயர்ந்த வாக்கு பாதுகை மிக அழகாக பாடும்படியான அனுகிரகம் எனக்கு கிடைக்கட்டும் என்று நம்மாழ்வாருக்கு பிறகு வால்மீகி முனிவரை கொண்டாடி அவருக்கு பிரணாமத்தை தெரிவித்து பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் பாதுகையின் சம்போதனம் இல்லை. பாக்கி எல்லா ஸ்லோகத்திலையும் பாதுகை என்ன என்று பாதுகையுடைய பரியாய வதங்களை சொல்லி விழித்து பேசுகிற வழக்கம். ஆனால் அந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் இல்லை. அப்போ ஏன் இங்க பதினாறு தசமாச்சு கேட்டு கொள்கைக்கு விருத்தமாக ரெண்டு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டமனாக்க அது ஆத்மகதமாக மனசுல பாதிகையை விழித்துக்கொண்டு பேசினார் என்று கொள்ளலாம். முகுந்த மணி பாதுகையோக நிவேசாது வல்மீக சம்பவயிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதியானிவசாது பிரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷஹ. நான் பாடுவதனால பாதுகைக்கு தோஷம் இல்ல, அதுக்கு கௌரவம் குறையாதுன்னு பேசினார் மனு ஸ்லோகத்துல. இப்போ பாதுகாசாரத்தை பண்ணாக்க நான் மட்டமானவன், நான் பாதுகை பேசுவதனால பாதுகைக்கு குறை வரும் என்று சொல்கிறதாக அதுவும் இல்லை, என்னால பாதுகைக்கு தோஷம் எதுவும் வராது. என்ன வரும்? குணம்தான் வரும். ஏன் கேட்டமானாக்க என்னுடைய யுக்தி மகா கவியினுடைய சூழ்ச்சிகள் இருக்க அதுபோல அந்த சூழ்ச்சிகளை எப்படி குணங்கள் சிறந்து விளங்குமோ அந்த மகாகவிகள் போன்று அவருடைய சீசூழ்ச்சி போன்று என்னுடைய சீசூழ்ச்சியும் என்னுடைய உத்தியும் அமையும் அப்படின்னா. ரங்கநாதனுடைய ரத்னமான பாதுகை இருக்க அந்த பாதுகையோட சேர்வதனால, அதாவது என்ன பாதுகா விஷயமாக இந்த ஸ்தோத்திரம் அமைவதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டா வால்மீகி ராமாயணத்திற்கு சமமான ஒரு சிறப்பு கிடைக்கும். எப்படி? கங்கையில யமுனை கலக்கிறது, அதுவும் கங்கா ஜலம் ஆகிவிடுகிறது இல்லையா, அதெல்லாம் வரைச்ச யமுனை ஓடி வரும். அப்புறம் ரெண்டு சேர இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியுது, கொஞ்சம் நகர்ந்து பார்த்தோமானா அப்ப யமுனா ஜலம் சொன்னாலும் கிடையாது, கங்கைன்னு சொல்லுவாங்க. யாரும் இது பவித்திரமான யமுனா நீர், இது சுத்தமான கங்கா நீர் என்று பிரித்து பேசுவதில்லை. அது மாத்திரமல்ல, நல்ல மழை பெய்து தெருவில் இருக்கிற தண்ணீரெல்லாம் போய் கங்கையில விழுது. கங்கையில விழுந்தா அந்த சீரை போய் தெரு தண்ணீர் யாராவது சொல்றாளா? சொல்லுவதில்லை. ஆக கங்கையோடு கலக்கக்கூடிய யமுனையை யமுனா தீர்த்தம் என்றும் தெரு தண்ணீரை தெரு தீர்த்தம் தெரு ஜலமது உயர்ந்தது என்றும் யாரும் பேசுவதில்லை. ஆக இத்தனையும் இது அசுத்தமான நீர் தெரு தண்ணீர் இருந்தாலும் கூட அதை மாதிரி பேசுவதில்லை. என்ன சொல்றார்கள்? கங்கையினுடைய பெருமையை அறிந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்றோம் அதையும் கங்கைன்னு தான் சொல்றோம். அதே போல பாதுகா பிரபாவத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எவை அப்படின்னு கேட்டா லோகத்தில் இருக்கிறவ என்ன சொல்றா தெரியுமா? பாதுகா பிரபாவத்தையா ராமாயணம் பேசுறது, அப்புறம் பாதுகாசனம் பேசுறது என்று என்னுடைய நூலையும் ராமாயணத்துக்கு சமமாக ஒத்து பேசுவார்கள். ராமாயணத்தை பற்றி பாதுகையை பற்றி பேசுனால கங்கையோடு சேர்ந்தால் அந்த தீர்த்தம் என்ன பண்றது? பாவத்தை போக்குறது இல்லையா. அதே மாதிரி பாவத்தை போக்கக்கூடிய சக்தி தெரு தண்ணீருக்கு வந்து விடுகிறது கங்கையோட சேர்ந்த போது. அதே மாதிரி என்னுடைய உச்சி இருக்க விஷய கௌரவத்தினால பாதுகை பற்றியதாக ஆனபடினாலே என்னுடைய சரஸ்ரமம் என்ன ஆகுதுன்னா ராமாயணத்துக்கு சமமாக ஆயிடுது. அது கங்கா தீர்த்தம் போல, இது ராமாயணம். ஆக ராமாயணத்தை போல சகஸ்திரம் இந்த பாதுகாசிரமும் எல்லோருடைய அனுஷ்டத்தையும் போக்கும், எல்லோருக்கும் இட்டத்தை கொடுக்கும். ஆகையினால அப்பேற்பட்ட ராமாயணம் அளித்தது போல ராமாயணமானது எப்படியானால் நல்லதை கொடுக்கிறதோ அதுபோல என்னுடைய சகஸ்திரமும் எல்லோருக்கும் நன்மையை அளிக்கும். வருஷாசும் அதாவது மழை காலத்தில் தெரு தண்ணீர்லாம் கங்கையில போய் எப்படி விழுகிறதோ அங்க விழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்ஜனியம் தான். வேற வழியில தண்ணி எங்கேயாவது போய் விழுந்தா பக்கத்தில் இருக்கிறது கங்கை, அதுல போய் மழை தண்ணி எல்லாம் போய் விழா இருக்கும். அதுபோல என்னுடைய உத்தி இருக்க என்னுடைய உத்திக்கு வேற வழி இல்லை, தெரிஞ்சா எல்லாம் பாதுகை நடத்துல போய் விழுது. ஆக என்னுடைய பேச்செல்லாம் பாதுகா விஷயமாகவே வருது, வேற வழி இல்லாம. ஆகையினால எனக்கு என்னுடைய யுக்திக்கு ராமாயணம் போன்ற ஒரு கௌரவம் அவசியம் வந்தே தீரணும், வேற வழி இல்லாம. அதனால பாதுகையை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா கங்காப்பிரவாகவதி தஸ்ய கியா நிவஸ்யாது பிரச்சோதனஸ்ய யமுனா சரிதாத்விசேஷ என்று என்னுடைய சூக்தி ராமாயணத்துக்கு சதிருஷமாய் எல்லோருக்கும் பாப நிவர்த்தகமாய் என்ன அதோடு நன்மையை விளைவிப்பதாய் இருக்கும் என்று பாதுகாசாஸ்திரத்தினுடைய பெருமையை மறைமுகமாக இங்க காட்டினார். ஆகினால என்னாலேயும் பாதிக்கு தோஷம் இல்லை, என்ன நான் பேசுவதனால பாதிக்கின்ற விதமான தோஷம் வந்துவிடாது என்பதே எடுத்து காட்டினார். ஆகவே பாதுகே விஜாபயாமி கிமபி பிரதிபன்ன வீதி பிராகேவ ரங்கபதி விக்ரம பாதுகே யந்தும் க்ஷமாஹ சதசதி விகதாப்யசூயாஹ சந்தஹ ஸ்பிருஷந்து சதயைஹி ஹ்ருதயைஹி ஸ்துதிந்தே. ஆக பாதுகாசாஸ்திரம் விஷயத்தினால் உயர்ந்ததாக போய்விட்டது, ஆக என்னை பார்க்க வேண்டாம் நீங்க, அதனால பாதுகாசாஸ்திரத்தையும் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னா விஞ்ஞானமையாமி கிமபி பிரதிபன்ன பீதி. என்ன இருந்தாலும் நான் ஒரு கிரந்தம் இயற்றினா மகாகவிதான் இருப்பது போல ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் பயம் எனக்கு. ஆகினால் பிராகேவ ரங்கபதி விக்ரம பாதுகே, ரங்கபதியினுடைய உல்லாசமாக நடப்பதற்கு காரணமாக இருக்குமையான பாதுகையே என எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா பயம் இருந்தாலும் கூட கவலை இல்லை. ஏன் என் துன்பமாக சதசதி விகதாபியசூயாக கேட்கிறவர்க்கால அவரிடத்தில் அசூய இல்லாமல் இருந்தா போதும். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் சதசதி எங்கும் சமா, இது குணம் இது தோஷம், அதாவது இது நல்லது அது கெட்டது என்று என்னுடைய வர்ணனைகளை பார்த்து பரிசீலிப்பார்கள். ஆக சந்தஸ்பிருஷம் சுசதையை சதையை ஸ்துதிந்தே பாதுக உன்னுடைய ஸ்தோத்திரத்தை நல்லவர்களான பெரியவர்கள் எல்லாரும் அங்கீகரிக்கணும். அதெல்லாம் அவர்கள் எப்படி சதையை ஹதையை தன் கருணையோடு கூடின தன்னுடைய உள்ளத்தோடு புரிசந்து ஆக எல்லாரும் என்னுடைய பாதுகையை பாதுகா சாஸ்திரத்தை கொண்டாடப்பட்டார். ஆகினால பாதுகா சாஸ்திரமானது சஜ்ஜன நல்லோர்களாலே பரிகிராசியமாக இருக்கும் என்று பாதுகையே பிரார்த்திக்கிறார். ஏன் கேட்டோம்னா உலகத்துல அசூயேங்கிறது பல பேருக்கு இருக்கு, அதுவும் படித்த வாழ்க்கை இருக்கிறது வழக்கம். குணேஷு தோஷாரோபக அசூயான்னு சொல்லுவான், நல்லத்துல தோஷத்தை ஆரோபம் பண்ணுவான். நானும் ஒரே ராத்திரியில 1000 ஸ்லோகத்தை கவனம் பண்ணக்கூடிய ஒரு போட்டியில என்ன இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு மனசுல இஷ்டம் இல்லை. ஏன் கேட்டோம்னா முதல்ல பாகவத அவதாரம் வரும். எனக்கு ஒரு பாகவதர் சொல்லி அவரோட பாகவதரோட போட்டி போடுறதுன்னா அது நியாயம் இல்லை. ஆக பாகவத அவதாரம் வரும், அடுத்தது அதற்கு பிறகு பாதுகாவதாரம் வரும். என்னமா பாதுகாவதாரம் வரும் அப்படின்னு கேட்டா நான் பாதுகா சாஸ்திரத்தை இயற்றி அதுல அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு ஒரு அந்த பாகவதர் சொல்வாரே ஆகிய என்ன அப்போ அப்ப என்னாச்சு பாதுகையினுடைய அவதாரம் அவருக்கு வரும். பாதுகாவதாரம் வந்தா அவருக்கு அனிஷ்டம் உண்டா, என்னால அவருக்கு அனிஷ்டம் உண்டாகப்படாது அல்லவா. ஆகினால்தான் எனக்கு இயற்றுவதிலே இஷ்டம் இல்லை. ஆக அப்படி அதற்கு மேல நான் இப்போ இறங்கினேன்னு சொன்னாக்க பாதுகாப்பு சாஸ்திரத்துல நன்மாக அமையுங்கிற ஒரு நிச்சயிப்பை ஏற்பட்டு போச்சு எனக்கு. ஏன்னு கேட்டா பாகவதாருடைய அனுகிரகம், அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய அனுகிரகம், வால்மீகியினுடைய அனுகிரகம், இந்த அனுகிரகங்கள்லாம் எனக்கு இருக்கிற காலத்துல எனக்கு என்ன குறைவு இதெல்லாம் வரிசையாக கொண்டு வந்தார். ஆயினார் அந்த ஸ்ரீவிஷ்ணுவர் என்ன இயற்றம்னு சொன்னாரு போட்டிக்கு அழிச்சாரு. அவரோ அவருடைய அபிமானிகளோ எல்லாரும் வித்வான்கள் தான், அவர்கள் மனதோஷங்களை நன்றாக அறிவார்கள். அவர் வந்து என்னுடைய பாதுகாசத்தை பார்த்துக்கிட்டு இந்தந்த இடத்துல தோஷம் இருக்கு இந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லட்டுமே, சொன்னா தோஷம் இருக்கிறதுல நான் திருத்துறேன் தெரிஞ்சியா, திருத்தி நன்னாக வெளியிடுறேன் அப்புறம் பரிஷ்கரிச்சு வெளியிடுறேன். ஆகினால நம் சமஸ்கிருதத்தில் தோஷம் எந்த விதமான தோஷமும் இருக்காது. ஒருவேளை தோஷம் பண்ணும்னா அசூயினாலே தோஷாரோபணம் பண்ணி பேசுவார்கள் அவ்வளவுதான். இதனால அவளுக்கு பாதுகாவதாரத்தை உண்டு பண்ணி அவர்கள் கட்டப்பட முடியாத ஆகிட போறது என்கிற பயம்தான் எனக்கு தெரிஞ்சா பிரதிபன்ன பீதி, வேற ஒன்றும் பயம் இல்லை. நான் பாதுவாசனத்தை பண்ணிவிட்டேன், அதை பாராயணம் பண்ணுவதற்கு பதிலாக அது தூஷிக்க ஆரம்பிச்சு பாதையினுடைய நிகிரகம் வந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டா எனக்கு அதை விட என்ன கஷ்டம் பண்ணும், மகள் மகாபாபம் அல்லவா. அதனால அந்த பயம் எனக்கு இருக்கு. அதனால முன்னாடியே உங்ககிட்ட பாதுகையை உங்ககிட்ட நான் விஞ்ஞாபிக்கிறேன், எனக்கு அப்படி எல்லாம் இல்லாமல் அவளுக்கெல்லாம் நல்ல புத்தி வந்து இதுல இருக்கிற நான் உண்மையை உணர்ந்து என்ன பாதுவாசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்து. ஆனால் நிறைந்த உள்ளத்தோட கூட அவர்கள் இதையும் நல்லா ஆராய்ந்து பார்க்கட்டும். சரிதா, அவர்கள் செய்யும் பாதுகையின் நிந்தைக்கு என்னுடைய சரசரம் காரணமாக ஆகப்படாது, அந்த பயம்தான் எனக்கு. ஆகினால அவர்களை ஆத்மநாசம் இல்லாமல் அவர்களுக்கு ஆத்மநாசம் ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது பாதுகை. சதைனாக்க சத்து ஆயின் பிரிச்சார், சத்துனா நல்ல அர்த்தம், நல்லா மங்களத்தை கொடுக்கக்கூடிய, அழகா அதிருஷ்டம் அர்த்தம். ஆக மங்களத்தை கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணத்தோட கூட அவர்கள் இந்த பாதுவாசாசிரத்தை நன்றாக ஆராயட்டும். அசுவையின்றி அவர்கள் படித்தாலே ஆகியோர் பாதுகாப்பு கிரகவாளுக்கு ஏற்பட்டு இன்னும் பல நன்மைகள் உண்டாகும் அவர்களுக்கு. ஆக எவ்வளவு குணம் இருந்தாலும் கூட வித்வானா இருக்கிறவா வித்வான் இவற்றி தோஷைக்கு ஆய்ந்து சொல்வார்கள், தோஷத்தை பார்ப்பார்கள், அதுவும் உள்ள அசை என்று விட்டால் கேட்கவே வேண்டியதில்லை. ஆகினால நான் அதற்குத்தான் கொஞ்சம் அஞ்சுகிறேன். ஆபாத சாந்தி மதுரான் புனர் அஸ்மதீயான் அந்யோன்ய வைரஜனி விஜகத்த சூயா என்று சுவாமி தேசிகனே பிரார்த்திக்கிறார். ஆக நம் சீகத்தில் இந்த அசியை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது பாதுக உன்னுடைய ஸ்தோத்திரம். இது உன்னுடைய ஸ்தோத்திரம் சொன்னாக்க நான் மட்டும் நினைச்சுட்டு இருக்காது, இல்ல என்முகமாக நீ செய்கிறோம் பண்ற ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை யார் பண்ணா? பாதுக பாதுவாசனத்தை பண்ணது நீ தான் அப்படின்னா அதுக்கு வழி என்ன தாரமா வச்சிருந்த பாதுக அங்க சுவாமி ஜெயகின் சாய்கிறதில்ல, உள்ள தெளியது ஓலையிலிட்டனும் யாம் இதற்கன் என்று. அதுபோல எனக்கு விஷமில்லாட்டாலும் கூட நீயே என்னை கொண்டு செய்விக்கக்கூடியதான ஸ்துதி இந்த பாதுவாசாசனம். அதனால எனக்கும் சரி இந்த போட்டி ஏற்படுத்திய இந்த ஸ்ரீவிஷ்ணுவர் இருக்கார் அவரும் சரி எல்லோரும் சேமமாக இருக்க முடியாத அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தால சுவாமி. ஸ்லோகம் 8. அஸ்ரத்ததானமபி நன் மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணம் இஹரங்கவதி ஸ்தசாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோ யசாத்வம். இந்த ஸ்தோத்திரத்தை தேசியன் சாதிப்பதற்கு பாதுகையினுடைய நியமனம்தான் காரணம் அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்துகிறார். உத்கிருஷ்டமாக உயர்ந்தவர்களாக இருக்கிற விஷயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னாக்க அது அவரவர்களுக்கு சொரூப பிராப்தம். பெரியவர்களுடைய ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆகினால கடமையை விட்டுவிட்டு இந்த பாப காரியங்களில் எப்படி பண்ணப்படாதுன்னு ஒதுங்குறோமோ அதே மாதிரி இந்த நல்ல காரியத்தில் ஒதுங்கப்படாது, அது அவசியம் செய்தே ஆகணும். இதற்குத்தான் என்ன பெயர் அனுஜ்ஞா கைங்கரியம் என்று சொல்வார்கள். அனுஜ்ஞா கைங்கரியம் எம்பெருமானாலே நிஷேதிக்கப்படாது, எம்பெருமானுக்கு பிரீதியை உண்டு பண்ணக்கூடிய காரியமே அனுஜ்ஞா கைங்கரியம் என்று சொல்வார்கள். ஆக சுவாமி தேசியன் ஸ்ரீஸ்ருதி கோதாஸ்ருதி மாதிரி பிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எப்படி பண்ணினாரோ அதே மாதிரி இந்த பாதுவாசனை பண்ணுவதிலையும் அவர் ஈடுபடுவது ரொம்ப யுக்தமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல சுவாமி தேசியனுக்கு பாதுவாசனம் பண்ணுவதில் இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டா இது போட்டியில வந்துடுது, பாகவதாருடைய போட்டி போடுவது என்பது சுவாமிக்கு திருவள்ளம் இல்லை. ஏன் கேட்டால் அது அபச்சாரத்துக்கு காரணமாக ஆகும். ஆகையினாலே அஸ்ரத்ததானமபி எனக்கு என்னமோ இந்த பாதுவாசன பண்றதுல எனக்கு சொல்லிக்கூட சத்தியே கிடையாது, பாவதாபஜாரம் ஏற்படுமான அப்படின்னாலே. ஆகினால நன் மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜிசிமாம் மணிபாதுகேத்வம். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ணணும்னு சொன்னாக்க நீ நியமிச்சாய், அதனாலதான் நானும் பண்றேன். இல்லாத போனா நான் பண்ணுவதற்கு பிரசக்தியே இல்லை அப்படின்னா. இங்க நான் எங்க நியமிச்சேன் அப்படின்னா பாதுகா தேவி தேவ பிரமாணமிக ரங்கபதி ஹீத சாத்வே என்ன தேவஹா பிரமாணமிக ரங்கபதிஹி தேவஹா எம்பெருமான் ரங்கநாதன் அவன் எப்பேற்பட்டவன் ரங்கபதிஹி ஆக ரங்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அவன் தான் சபாபதி சபாபதியா இருக்கிறவன் அவனுடைய சந்நிதியில நேர சடாரிய என் தலைமையில வைத்து நியமனம் பண்ணத்தினாலதான் இந்த பாதுகாசனத்தை நான் பண்ண வேண்டி வருது. ஆகினால எனக்கு முதலிலே சத்தை இல்லை பாதுகா நியமனத்தினால்தான் பண்ணுகிறேன் என்பதற்கு சாட்சி யாருன்னு கேட்டா சபாபதியா இருக்கும்படியான ரங்கநாதனே சாட்சி அவன் தன்னிலே நடந்தபடினால தஸ்யைவ தேவி பத பங்கஜயோஹோ யசாத்வம். அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுதுல நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக்க ரங்கநாதனுடைய பாதுகைய நீ எப்படி அளவிடுகிறாயோ எப்படி அளவிடுகிறது அப்படின்னு கேட்டா ரங்கநாதனுடைய பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க அது பாதுகையை பார்த்தோம்னா பாது எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுதான் ரங்கநாதனுடைய திருவடியும் இருக்கு என்று பாது ரங்கநாதனுடைய திருவடியே அளவிட்டு காட்டுகிறது. அதே மாதிரி என்னுடைய அஸ்ரத்தை இருக்கேன் இதுல பண்ணணுங்கிற இஷ்டம் இல்லாமல் இருக்கேனே இத அங்க இருக்கும்படியான சத்துக்கள்லாம் அளவிட்டு பார்க்காட்டாலும் கூட ரங்கராஜன் அளந்து பார்த்துருவான். ஆகையினால தேவர்களுக்கு அங்கிருந்தான எம்பெருமானுக்கும் தன்னிலே இருந்து வந்த சத்துக்கள் அவருடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணணும் என்பதற்காக உன்னுடைய நியமனத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன். ஆகையினால ஏன் கேட்டா ரங்கநாதனுடைய எதிரில என்னுடைய தலையில அந்த பாதுகா தேவியை உன்னை எழுந்துள்ள பண்ணி நீ பண்ணணும்னு சத்துக்கள்லாம் நியமிச்சபடினால இது பாதுகா நியமனம் என்கிற நியமனத்தை ஏற்று நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன் என்று பேசுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசியனுக்கும் பாதுகா தேவிக்கு நடந்த சம்பாஷணையாகவும் கொள்ளலாம். எப்படி பாதுகா தேவி கேட்கறா தேசியரே உமக்கு இஷ்டமில்லாமல் நான் நிர்பந்தப்படுத்தினதுனாலதான் இந்த ஸ்தோத்திரத்தை நீ பண்றீரா அப்படின்னார் தேசியன். ஆமாம் அப்படித்தான் அதுதான் உண்மை. பாதுகா தேவி உண்மையாக என்னை ஸ்தோத்திரம் பண்ணதில் உமக்கு இஷ்டமில்லை தேசியன். ஆம் உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவரோட போட்டி போட எனக்கு இஷ்டமில்லை. இதை நான் எப்படி நம்புவது ஏன் இது மிகவும் உண்மையான விஷயம். இது ரங்கநாதன் சந்நிதியில தானே இந்த விவாதங்கள்லாம் நடந்தது. அவன் எம்பெருமானுக்கு தெரியாம இருக்குமா அவன் சர்வைக்கு நாயிற்று எனக்கு அவன் தான் சாட்சி. பாதுக அவருக்கு உம்மிடம் பட்சபாதம் இருக்கலாம் எனவே அவரை போய் நான் எப்படி நம்புவேன். தேசியம் நீ என் தலைமையது இருக்க பெரியோர்கள் இது பாதுகையின் நியமனம் என்று நிர்பந்திக்க போட்டியிட அடியன் ஒப்புக்கொண்டேன். பிறகு எதை எழுதுவது என்று கேள்வி எழ அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ ரங்கநாதனின் திருப்பாதங்களை பற்றி என்று சொன்னார். அந்த சுவாமிகள் நீரும் ஸ்ரீபாதங்களை பற்றியே எழுதலாமே என்று கூற நான் அதை மறுத்துவிட்டேன். ஏனெனில் ஒரே விஷயத்தை இருவரும் எழுதினால் அபச்சாரம் ஏற்படும் சாது சாது விசாரங்கள் ஏற்படும். சில பேர் இவர் நன்னா எழுதியிருக்கா இந்த இடம் நன்னா இல்லை அப்படின்னு ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்த்து பேசுவார்கள். இதனாலும் பாவலாபிசாரம் ஏற்படும். ஆகினாலே கீழ் உள்ள பாதுகையை பற்றி நான் என்ன சொன்னேன் திருவடிக்கு கீழே இருக்க முடியாத பாதுகையை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டேன். ஆகவே ஸ்ரீபாத விஷயத்துல எனக்கு சத்தை இல்லை. அதாவது எம்பெருமானுடைய திருவடியை பற்றி பேசுவதில் எனக்கு சத்தை இல்லை. ஒருவேளை ரங்கநாதன் இதை நான் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னால் அப்பொழுது என் தலைமையில் இருந்த நீ தான் சாட்சி. ஆக ரங்கநாதனும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு நீ சாட்சி. அதே போல உன்னை துதிப்பதற்காக எனக்கு சத்தை இல்லைன்னு நான் சொன்னேன் அல்லவா இதுல யார் சாட்சின்னா ரங்கநாதனே சாட்சி எனக்கு. எனவே எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் இதை பூர்த்தி பண்ணுவதற்கு நீ தான் என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதாதாரம் விஸ்வம் கஜிரபி ஜயஸ்தஸ்ய பரமா சமத்யேகாதத்தே திசசி ச கஜிம் தஸ்ய ருஜிராம் கசம்சா கம்சாரேஹே த்ருஹிண ஹர துர்போத மஹிமா கவீனாம் சுத்ராணாம் சுவாமி மணிபாது ஸ்துதிபதம். இந்த ஸ்லோகத்தில் பாதியினுடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகம். ஹே கம்சாரே ஹே மணிபாது, கம்சாரி கம்சன் சத்ருவான கண்ணன், கண்ணனுடைய மணிபாதுகையே ரங்கநாதன் கண்ணன் தான். அதனால ரங்கநாதன் பாடிய கண்ணனுடைய பாதுகையாக மனசுல தியானம் பண்ணிட்டு பேசுறார். யதாதாரம் விஸ்வம், விஸ்வம் தான் உலகம். இந்த உலகம் முழுக்க எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமான ஆதாரமாக உடையது. அப்படின்னா எம்பெருமான் சர்வத்திர அந்தரியாமியாக இருந்து உலகத்தெல்லாம் தாங்குகிறான். அப்ப ஏற்பட்டவன் எம்பெருமான். கதிரபிஜ யா தஸ்ய பரமான், அவன் எப்பேற்பட்டவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு கேட்டவனா உலகத்தை எல்லாம் தாங்குகின்றானே, உலகில் இருக்கும்படியான அத்தனை பேருக்கும் அவன்தான் பரம பிராபியமாக அடையக்கூடிய பொருளாக இருக்கான். கடைசியில் எல்லாரும் அவனைத்தான் அடையணும். அவன் அடையறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவனே உபாயமாகவும் இருக்கான். ஆக கதிரபிஜ யஹா, உலகினர் அனைவருக்கும் அடையக்கூடிய ஸ்தானமாகவும் உபாயமாகவும் இருக்கிறான் இந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு தமப்பேகாதஸ்தே, உலகத்தெல்லாம் தாங்குகிற எம்பெருமான நீ என்ன பண்ற, ஒடுச்சி நீ தாங்குற. உலகத்தெல்லாம் எம்பெருமான் தாங்குகிறான் அந்தர்யாமியாக இருந்து, அத்தகைய எம்பெருமான நீ அவனுடைய திருவடியின் கீழ் இருந்து அவனே நீ தாங்குகிறாய். தாங்குவது மாத்திரம் இல்ல, அவனுக்கு இன்னும் உயர்வையும் நீ தான் கொடுக்கற. தெரிஞ்சா உத்தம கதியை கொடுக்கற. எல்லாருக்கும் உத்தம கதியா இருக்கான் எம்பெருமான். அதாவது எல்லாராலும் அடையக்கூடிய உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறான் எம்பெருமான். அதே சமயத்தில் அந்த எம்பெருமானுக்கு உத்தம கதியை நீ கொடுக்கிறாய். என்ன உத்தம கதியை கொடுக்கற அப்படின்னா திசைசீச்ச கதியும் தஸ்ய ருச்சிதாம், அழகான நட. நாம் சம்பிரதாயத்தில் சொல்றது உண்டு, நட கொட வட என்பார்கள். ஸ்ரீரங்கத்தில் நட அழகு, காஞ்சிபுரத்தில் கொட அழகு, திருமலையில வட அழகு என்று. அதுல நட அழகுல பெயர் பெற்றவன் ரங்கநாதன். அந்த நட அழகு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார், திசஜ கெஜின் தஸ்ய ருச்சிராம், அந்த அழகான நடையை. அப்படின்னா நட அழகை கொடுத்தவள் யாருன்னு கேட்டா பாதுகாதேவி தான் அவளுக்கு அந்த அழகான நடையை கொடுத்தாள். ஆக பாதுகாதேவி நடத்தி அழகான நடையை கொடுத்தாள, அதைத்தான் சிவகாந்த அங்கிகள் அதை கத்துக்கிட்டு தான் அதை மாதிரி நடையெல்லாம் போடுறா இப்ப ரங்கநாதன் வேலை பண்ற காலத்தில். அதோட கூட நீ எப்பேற்பட்டவன், துருகிநகர துர்போத மகிமான், உன்னுடைய பெருமைய சாமான்யப்பட்டதில்லை. துருகிணன் பிரம்மா சிவன் இவர்களெல்லாம் கூட உன்னுடைய பெருமையை அறிந்து பேச முடியாது. அப்பேற்பட்ட உன்னை யாரு பேசுவா அப்படின்னு கேட்டவனா வால்மீகி வியாசர் போன்ற மகாகவிகள் பேசுவார்கள். நானும் அல்பன், கவீனாம் சுத்ராணாம் துவமசி மணிபாது ஸ்துதிபதம். நானும் சுத்ர கவி, உயர்ந்த கவி இல்ல, அவர் அல்பன். அதனால நான் வந்து உன்னை பத்தி பேசுவதுனாக்க என்னால முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றேனா அப்படின்னா பாதுகாசனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். என்னத்தினால பாடுறேன் அப்படின்னு கேட்டவனா எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலதான். பாதியினுடைய உன்னுடைய அனுகிரகம் இருந்தா நான் எவ்வளவு சிறுவனா இருந்தாலும் கூட அல்பனா இருந்தாலும் கூட உன்னை என்னால பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தினால இந்த பாதுகாசனத்தை நான் பாடுறேன். ஆக இந்த பாதுகாசனத்தை பண்றதுக்கு என்ன என்னுடைய சாமர்த்தியம் காரணம் இல்ல, என்ன உன்னுடைய கருணையதான் காரணம். உன்னுடைய கருணையினால இப்ப பாதுகாப்பு சோதரத்தை நான் அழகாக நடத்தி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா